அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே தாலாட்ட அன்னை உண்டு சீராட்ட தந்தை உண்டு இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு வரும் காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு